தான் அபயஹஸ்தம் வச்சிருந்து நம்மளை காப்பாத்துறா. சரி, சந்திரமான போய் சேவிச்சா அபயஹஸ்தத்தோட எழுதியிருக்காரு, இந்த அபயஹஸ்தத்தினால நம்மள காப்பாத்துறான்னு ரெண்டாவது ஸ்லோகத்துல சாதிச்சா. மூணாவது ஸ்லோகத்துல அநாதேகே நிசிம்னோஹோ துரித ஜலதேகே என் நிரூபமும் விதுகு பிராயச்சித்தம் எதிரகு துரீன அசைய விதையார்ந்தா. யார் யாரெல்லாம்னா சத்துக்கள்லாம் நிர்ணயம் பண்ணா எம்பெருமான அடைவதற்கு இந்த அனாதியாய் எல்லையற்றதாய் இருக்கக்கூடியதான இந்த சம்சாரம்ங்கிறதான பெரும் சமுத்திரத்தை தாண்டத்துக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டா விதுகு பிராயச்சித்தம். இவர்கள் இதனுடைய சரணோபாயத்தை அறிந்தவர்களாக ஆனார்கள். யாரு அப்படின்னா சத்துக்களான ஆச்சாரியர்கள். யாருடைய வார்த்தையை கொண்டு தெரிஞ்சார்கள்னா எதுரகு துரீனாசயவிதா. எதுரகு துரீனாத ஆசையவிதா, எதுன்னு சொல்லக்கூடிய யாதவனான கண்ணன், ரகுன்னு சொல்லக்கூடியதான ராமன், ராமனுடைய வார்த்தையும் கிருஷ்ணனுடைய வார்த்தையும் தான் அறிந்தவர்களான அதனுடைய ஹிருதயத்தை அறிந்தவர்களான பெரியோர்கள் சத்துக்கள் ஆச்சாரியர்கள் இந்த சம்சார நிவர்த்தியினுடைய உபாயத்தை தெரிஞ்சார்கள். இங்க எதுரகு துரியினாசைய எதுரகு துரியினாசைய விதகா அப்படிங்கிற இடத்துல மாறினா இருக்கணும் கிரமம். ரகு எது துரியினாசைய விதகான்னு இருக்கணும், ஆனா எதுரகு துரியினாசைய விதகான்னு சுவாமி சாதிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த கண்ணன் பெருமான் காலிச்சதான பிரபத்தி அந்த சரண ஸ்லோகத்துல ஒரு வைசிஷ்டியம் உண்டு. ஏன்னா வேதங்கள் இந்த பிரபத்திய நாம் பண்றேன், நான் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே நான் அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சர்வத்து சரணம் சுகுறது எல்லாருக்கும் சரணாகதி பண்றது ஸ்ரேயத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு, ஆனா உப்ப பக்தி யோகத்தை விதிச்ச மாதிரி நீ பண்ணுன்னு விதிக்கல. அந்த குறைய தீர்த்தது என்னன்னா மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு கண்ணனுடைய சரண ஸ்லோகம் தான் அதை விதிச்சு விதிவாக்கியத்தினால. அப்ப வேதத்துல விதிக்காத ஒரு விஷயம் வேதத்துக்கு ஹிருதயமா இருந்து அதுல அனுவாதம் பண்ணப்பட்ட விஷயத்தை விதியா சாதிச்சதுனால கண்ணனுடைய சரம ஸ்லோகத்துக்கு பிராதானியம் கொடுத்தார். அதுக்கு மேல ராமனுடைய சரம ஸ்லோகத்துக்கு பிராதானியம் கொடுத்தார். அதனால எதுரகு துரியினாசைய விதகான இந்த கிரமம் மாறி வந்ததுக்கு காரணம் இது. இந்த பிரபத்தவியே ததாரம்பே தத்யாஹா கிரம் அவதானே நமனசா. ததாரம்பே அப்படின்னா இந்த உபாய பரிகிரகம் பண்றதுக்கு ஆரம்பத்துல, அப்ப உபாய பரிகிரகம் ஆரம்பிச்சு அவனுடைய வார்த்தையை சத்யாகா கிரம் பெரிய பிராட்டியாருடைய வார்த்தையை அவதானேன மனசா ரொம்ப ஜாகிரதையா கேட்டாளாம். பெரிய பிராட்டியாரோட வார்த்தை என்னன்னா மாம் ஏகாம் தேவதேவஸ்ய மகிஷீம் சரணம் ரஜேதுன்னு லக்ஷ்மி தந்திரத்துல சாதிச்சார். அந்த லக்ஷ்மி தந்திரத்துல சாதிச்ச விஷயத்த நாச்சியார் சாதிச்சதா பெரிய பிராட்டியார் சொன்னதாக இருக்கு. என் ஒருத்திய தேவதேவத்த மகிழ்ச்சியாய் தேவதேவனான எம்பெருமானுக்கு திவ்ய மகிழ்ச்சியாய் பெருமாளுக்கு சீவல்லபையா இருக்கக்கூடியதான என்ன சரணாகதி பண்ணுன்னு பிராட்டி விதிச்சிருக்கா. அந்த வார்த்தைய கவனமா கேட்டு பெருமாளுடைய வார்த்தையினால தேறினது என்னன்னா சரணாகதி பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த சரணாகதியை எப்படி பண்ணணும் இது கர்த்தவியதான்னு ஒண்ணு உண்டு. சரணாகதி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா போருமான அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அப்படி இது கர்த்தவியத்தை உபதேசம் பண்ணவள் பெரிய பிராட்டி லக்ஷ்மி தந்திரம்ங்கிற சீகாந்தராத்திர சந்தையில உபதேசம் பண்ணிருக்கா. அத ரொம்ப கவனமாக தெரிந்தவர்களான ததாரம்பே தத்யாகிரம் அவதானேன மனசு. அவதானேன மனசான நத்தனா ரொம்ப ஜாகிரதையான மனசுனாலே நத்தம். பிரபத்தியேதாம் ஏதாம் ஸ்ரீயம் அகில நாதசிய மகிஷி. அப்படிப்பட்டதான பெரிய பிராட்டியாரை புருஷகார சித்திக்காகவும் உபாய சித்திக்காகவும் பல சித்திக்காகவும் சரணமாக பத்தம். பிராட்டிக்கு ஆகாரம் மூணு, ஆகாரம் பிரயசம்பன்னாம் அரவிந்த சிவாஜினின்னு அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணதுக்கு அப்புறம் நாம் அனுசந்தானம் பண்றோம் ஒரு ஸ்லோகத்தை. அந்த ஸ்லோகத்துல மூணு ஆகாரம் எழுதியிருக்க என்னென்ன அப்படின்னா புருஷகார விசிஷ்டத்துவம், உபாய விசிஷ்டத்துவம், உபேய விசிஷ்டத்துவம் அப்படிங்கிறது மூணு ஆகாரம். இது எதுக்காக இந்த மூணு ஆகாரத்தை இங்க காமிச்சார்னா ஏகதேசிகள்லாம் பிராட்டிக்கு உபாயத்துல பெருமாளுக்கு வைசிஷ்டியம் இல்லை, உபாயத்துல பெருமாளோட இல்லைன்னு ஏகதேசிகள்லாம் அபிப்பிராயப்படுறான். அதெல்லாம் கண்டிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை. தாம் ஏகாம் ஸ்ரீயம் அகிலநாதஸ்ய மகிஷீம் பிரபத்தியே. அவளை நான் இப்படி தெரிஞ்சு கொண்டு அவதானேன மனசா பிரபத்தியே. ரொம்ப ஜாகிரதையா அவளுடைய விபவங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவளை ஜீவகோட்டியில சேர்த்து இழியாம அவளை ஈஸ்வர கோட்டியில சேர்த்து அவளை சரணாகதி பண்றேன் அப்படிங்கறத சாதிச்சார். இந்த பாட்டிக்கும் பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான ஐக்கியம் எப்படிங்கறத திருஷ்டாந்த பூர்வகமாக சாதிச்சேன். மேல் அடுத்த ஸ்லோகத்துல மகேந்திராக்னா விஷ்ணு பிரபுதிஷு, மகேந்திரஹா அக்னா விஷ்ணு அப்படின்னு ரெண்டு தேவதை. அப்ப யாகங்கள்ல பூர்வ மீமாம்சையில இத பத்தி விசாரம் பண்ணிருக்கா. மகேந்திரஹா அப்படின்னா மகான்சா அசௌ இந்திரச்ச மகேந்திரஹா அப்படின்னு அதுக்கு விஸ்பத்தி. ரொம்ப பெருசாகவும் இருக்கணும், இந்திரனுக்கு மகத்தானது விசேஷமாக போகும். இப்படி இந்த மகத்தோட இருக்கக்கூடியதான இந்த இந்திரன் அப்படின்னா இந்திரன் உத்தேசமாக மகேந்திராய சோகான்னு சொன்னோம்னா அந்த ஹவிசுக்கு இந்திரன் உபதேசனாகிறான். அந்த இந்திரன் எப்பட்டவனா இருக்கான், மகத்த விசிஷ்டனான இந்திரன் உத்தேசனாக. அதே மாதிரி ஸ்ரீ விசிஷ்டனான பெருமாள் நமக்கு ஆத்ம ஹவி சமர்ப்பணத்துக்கு உத்தேசனாகிறான். அப்ப ஆத்ம ஹவி சமர்ப்பணம் பண்றச்சு ஸ்ரீ விசிஷ்டனான பிராட்டிய விசிஷ்டனான பெருமாளிடத்துலதான் அந்த ஆத்ம ஹரிக்கு சமர்ப்பிக்கணும். கேவலம் பெருமாளிடத்திலயோ கேவலம் பிராட்டிய இடத்திலயோ சமர்ப்பிக்கிறது இல்லை. இதுதான் ராமநாதிகளோ இல்ல சூர்பண்ண கையோ ரெண்டு பேரும் அறத்தப்பட்டு போனா சிவபிராமாயணத்துல. ஏன்னா பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை மாத்திரம் ஆச்சரியா தோத்தாங்க, அதனால அவளை நடத்தப்படும். பெருமாளை விட்டுட்டு பிராட்டிய மாத்திரம் ஆச்சரியா ராவணன், அதனால அவன் நடத்தப்பட்டான். ஆனா விபீஷன் ஆழ்வான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சான். விபீஷன் பிரதீயத்தான் தாசரதாய மைதிலி சீதையை போய் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் மன்னாடினானோ இல்லையோ, அதனால பிராட்டியை முன்னிட்டு பெருமாளை பத்தி நான் விபீஷன் ஆழ்வான் வாழ்ந்து போனோம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகத்தான் கேவல பெருமாளோ கேவல பிராட்டியோ நமக்கு உத்தேசியர்கள் அல்ல. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த மிசுனம் தான் நமக்கு உத்தேசியம். அப்ப ரெண்டு பேருக்குமே சமபலம். அப்ப பிராட்டி ஜீவ கோட்டி பெருமாள் ஈஸ்வர கோட்டிங்கிற பிரமம்லாம் கூடாது, ரெண்டு பேருமே ஈஸ்வர கோட்டி தான் அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறதுக்காக தான் ரெண்டு திருஷ்டாந்தம் காமிச்சார். மகேந்திர மகேந்திர அக்னா விஷ்ணு பிரபுதிஷு, மகேந்திர சப்தத்தினாலே எம்பெருமான் பிராட்டி விசிஷ்டனாவே இருக்கான். எப்ப பிராட்டி விசிஷ்டனா இருக்கான், உபாயத்திலையும் உபேயத்திலையும் பிராட்டி விஷ்ணு. அக்னா விஷ்ணுங்கிற ரெண்டாவது திருஷ்டாந்தம் சொன்னாரே பாணினி ஒரு சூத்திர சாதிச்சார் தேவதா துவந்தேசங்கிற சூத்திரம். அந்த சூத்திரத்துல ஒரு ஹபீசுக்கு ரெண்டு தேவதை உத்தேசியமாக போறான், ரெண்டு தேவதையும் வேற வேற தேவதெல்லாம் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு ஹபீசுக்கு உத்தேசியமாகலாமான்னா பூர்வ மீமாம்சையில அது மாதிரி ரெண்டு தேவதைகள் ஒரு ஹபீசுக்கு உத்தேசியர்களாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கன்னா தியாபா பிரதிபி இந்திராக்னி அக்னா விஷ்ணு இப்படின்னு ரெண்டு ரெண்டு தேவதை அக்னிச்ச விஷ்ணுச்ச அக்னா விஷ்ணு யுத்யூத பிரதிபீச்ச தியாபா பிரதிபி அப்புறம் இந்திராக்னி இந்திரச்ச அக்னிச்ச இந்திராக்னி அப்படிங்கிற இடத்துல எல்லாம் தேவதா தந்தம்னு சொல்லி அந்த இடங்கள்ல எல்லாம் ரெண்டு தேவத்தை ஒரு ஹவிசுக்கு உத்தேசிய மாறும். ஒரு புரோடாசங்கிற ஒரே ஹவிசுக்கு ரெண்டு தேவர்கள் எப்படி உத்தேசியமோ அது மாதிரி இந்த ஆத்மா ஹவி சமர்ப்பணத்துல பெருமாளுங்கிற ஒரு தேவதையும் பிராட்டிங்கிற ஒரு தேவதையும் உத்தேசம். அப்ப மகேந்திர அக்னா விஷ்ணு பிரபுதிஷு அக்னா விஷ்ணுங்கிற இடத்துல ரெண்டு பேருமே ஒரு ஹவிசுக்கு உத்தேசியமாற. அப்ப ரெண்டு பேருக்கு சமபலம். முதல்ல மகேந்திர சப்தத்துல இந்த பிராட்டி பெருமாளுக்கு விசேஷனமா, எப்படி மகேந்திர சப்தத்துல மகத்துவம் இந்திரனுக்கு விசேஷனமா இருக்கோ அது மாதிரி பிராட்டி பெருமாளுக்கு விசேஷனமா பெருமாளை விட்டு விசேஷனமானது விசேஷத்தை விட்டு பிரியாம இருக்கணும்ங்கிற நியமம் உண்டு. அதுக்கு அபிருதக்த சம்பந்தம்னு பேரு. அதனாலதான் ஆழ்வார் அகலகில்லே நிறையும் அலர்மேல் மந்தை உரை மாறுவான்னு சாதிச்சார். ஒரு நாளும் கூட பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாமையே பெருமாளுக்கு விசேஷனமா இருந்து. விசேஷனத்துக்கு இன்னொரு குணம் என்னன்னா தான் எந்த வஸ்துவை ஆசிரியிருக்கோமோ அந்த வஸ்துவை மிச்ச வஸ்துக்கள்ல இருந்து வேறுபடுத்தி காமிக்கணும். அதுதான் விசேஷனத்தினுடைய சுபாவம். எப்படின்னா கருப்பு குடம்னு சொன்னா அது வெள்ளை இல்ல பச்சை இல்லைன்னு எப்படி ஏற்படுறதோ அது மாதிரி பிராட்டி விசிஷ்டனான பெருமாள்னு சொன்னா ருத்ரன் இல்ல பிரம்மா இல்லைன்னு இதர வியாபாரத்தை தோத்துறதுக்காக பிராட்டி பெருமாளுக்கு விசேஷனமா இருந்துட்டா இந்த ஆத்ம ஹவி சமர்ப்பணத்துல ரெண்டு பேருமே உத்தேசியர்கள் அப்படிங்கிறதுக்காக அண்ணா விஷ்ணு பிரபுதிஷுன்னு ரெண்டையும் சொன்னார். என்ன அப்படின்னா மகத்துவ பிரபுதி வந்து பிரபத்தவியே பரிணமிதியா வைசிஷ்டம் விபவாம். அப்ப பிரபத்தவியே தத்துவ யாரிடத்துல நாம் சரணாகதி பண்ணணும், யாருக்கு நாம் யார உத்தேசம் பண்ணி சரணாகதியை சமர்ப்பிக்கணும், ஆத்ம சமர்ப்பணத்தை ஆத்ம பலத்தை யார உத்தேசம் பண்ணி சமர்ப்பிக்கணும்னா பெருமாளையும் பிராட்டியையும் உத்தேசம் பண்ணி சமர்ப்பிக்கணும். அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ரெண்டு விதமான திருஷ்டாந்தத்தை காமிச்ச. அதனால உபாய கோட்டியிலையும் உபேய கோட்டியிலையும் பிராட்டி பகவத் விசிஷ்டமாவே இருக்காங்கிற அர்த்த விசேஷங்களை காமிக்கிறதுக்காக இது சாதிச்சார். அதிருஷ்யத்வம் தூத்வ, இவருடைய பிராட்டியினுடைய காரியம் என்னன்னார், அதிருஷ்யத்வம் தூத்வா கமிதுகு அபிதம் அபிதம்யத்வ ஜனனி, பெருமாளுக்கு நம்ம இடத்திற்குடைய தீர்த்தங்கள்லாம் ஆத்தி பெருமாள் இவனை கை கொள்ளும்படியா நம்மளை கை கொள்ளும்படியாக பண்ணி வைக்கிறது யாருன்னார், பிராட்டிதான். அபிதம்யத்வ ஜனனின்னு இவனிடத்துல தைரியமா போய் நிக்கலாம், அபராதங்களை பண்ணிட்டோமேன்னு கூசாத அவனிடத்துல போய் நிற்கிறதுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்கி கொடுக்கிறவள் பிராட்டியினுடைய கடாட்ச விசேஷம். சுயம் சீதா, எதனால இதை பண்றான்னார், சீதாபான் தான் தன்னுடைய கடாட்சத்தினாலேயே என்னுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கி ஸ்ரீநாதி நிகிலான் தோஷான் அப்படின்னு இந்த ஸ்ரீசப்தத்துக்கு ஆதவிதமான விஸ்வத்தி காமிக்கிறான். அதுல நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தன்னுடைய கேவல கடாட்சத்தினாலேயே கோரகித நேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மிதள மங்கள தீபரேகாவன கோரகிதமான கடாட்ச விசேஷத்தினாலேயே பெரிய பிராட்டியா நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கறா அப்படிங்கிறத காமிக்கிறார். சிகம் சீதா பாங்காம் அகரண சரணஹா, அசரணஹா வேற இடத்துல புகழொன்று இல்லாத நான் யாமி சரணம், அவளையே சரணமாக பத்துறேன்னு காமிச்சார். இப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடியதான ஐக்கியபத்தியங்கள் எல்லாம் சாதிச்சு வா ரெண்டு பேரும் விசேஷ விசிஷ்டமா இருக்கிறத சாதிச்சு அதனால சரணாகதி பண்றேங்கிறத காமிச்சார். அதுக்கு மேல பெருமாளுடையதான ஐஸ்வர்யம் என்னன்னா கட்சிக்காரர் சரணாகதி லஜ்ஜியத்தை எந்த ரீதியா கொண்டு போயிருக்காரோ அந்த ரீதியாவே கொண்டு போற பிராட்டியின் சரணாகதி பண்ணார் பகவன் நாராயணா அப்படிங்கிற முதல் சூழ்நிலையில, அடுத்து பெரும் பிராட்டியின் இடத்துல பிரார்த்தித்தார் பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலை காந்தி ராஜந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி பரிபூர்ண அனவரத நித்த விசதமான பிரயோஜன அனவதிகாரிசைய பிரிய பகவத் அனுபவஜன தனவதிகாரிசைய பிரீதிகாரித அசேஷாவசோதித அசேஷ சேஷதைக ரஜரூப நித்த கைங்கரிய பிராப்தபேட்சையா பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த சரணாரதிகி யசாவஸ்திதா அவிரதாத்துமே பிராட்டி பிரார்த்திச்சார். பிராட்டி அத்துதே தயவு சர்வம் சம்பத்ததேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அகில ஹேய பிரத்யனீக கல்யாண ஐகதான பேதர சமஸ்துவஸ்து விலக்கணந்த ஜானானந்தைக ஸ்வரூபான பகவான தியானம் வர்ணிக்க ஆரம்பிச்சாரோ இல்லையா, அதே மாதிரிதான் பெருமாளை வர்ணிக்கிறார். இது ஒன்றும் பிராட்டியினுடைய விபவங்கள்லாம் ஐஸ்வர்யங்கள்லாம் சொன்னார் முதல் ஸ்லோகத்துல. அதுக்கு பிராட்டிக்கும் பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான தேர்த்திக்கு ரெண்டு திருஷ்டாந்தம் மகேந்திர சப்தத்தினாலையும் இந்திராக்னி சப்தத்தினாலையும் காமிச்சுண்டுமான் அமித குண பூமா கருணையா சுதத் சித்த ஸ்ரீமான், நீ எப்படிப்பட்டவனா இருக்க, இயற்கையாகவே ஸ்ரீமானா இருக்க. லோகத்துல சில பேருக்கு ஸ்ரீமான் சொல்றோம், ஐஸ்வர்யம் இஞ்சி போயிடுதுன்னா அவளை ஸ்ரீமான் சொல்றோமே, அவளுக்கெல்லாம் சுதசித்தமான ஸ்ரீமத்வம் இருக்கோ அப்படின்னா ஏதோ பிராட்டியினுடைய கடாட்ச லேசத்தினால அவனா ஸ்ரீமான விவகாரம் பண்ணிக்கிறான், அதெல்லாம் ஔபச்சாரி. இயற்கையா ஸ்ரீமானா யார் இருக்கான், க ஸ்ரீஸ்ரீயா பரமதத்துவ சமாஸ்ரயக்கா க புண்டரீக நயனஹா புருஷோத்தமத்தகான்னு ஆள வந்தார் ஸ்தோத்திரத்தை கேட்டாரு, ஸ்ரீஸ்ரீயான்னு சொல்லக்கூடியதான் அந்த சுபாவம். அதுதான் சொன்னார் சுதசித்த ஸ்ரீமான் அமித குண பூமா, எல்லையற்றதான பிரமாணங்களுக்கு அடங்காததான கருணை, பூமா கருணையா ரொம்ப பெரியவனான ரொம்ப பெரிய கருணையினாலே விதாய பெருமான இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றானே, எதனால சிருஷ்டி பண்றான், அபாப்த சமஸ்தகாமனான எம்பெருமானுக்கு இந்த லோக சிருஷ்டியினால என்ன காரியமாகணும் அப்படின்னா இது கேவல கிருபா காரியம். அதனாலதான் தயாசதகத்திலையும் காலே ஜந்தூன் அவலோக்கி ஜாத நர்வேதாது கரண கலேபர யோகம் விதத்தின்னு பெருமானுடைய கருணை தயைதான் இந்த லோக சிருஷ்டிய பண்ண வச்சதுன்னு காமிச்சார். அதே தான் இங்கேயும் காமிக்கிறார், விதாய பிரம்மாதீன் கேன விதாய, எதனால பிரம்மாதிகள்லாம் சிருஷ்டி பண்ணார், பூமா கருணையா விதாய, ஒரு எல்லையற்றதான மிக பெரியதான தன்னுடைய கிருபையினாலே பிரம்மாதிகளை தோத்து உண்டாக்கி விதரதி ஜாதேஷமபி, அவர்களுக்கு பிரம்மாவை உண்டாக்கினது மாத்திரம் இல்ல மானம் பிரதீபமேவ காருணிகோததாதின்னு ஸ்ரீரங்கராஜஸ்தலத்துல பராசரமற்ற சாதிச்சார, அவனுக்கு கைவிளக்கான பிரணவ பூர்வகமான சகல வேதங்களையும் உபதேசம் பண்ண, அதுக்கு வேதத்துக்கு நிஜாதேசகான்னு பேர், நிஜாதேசகானா பெருமாளுடையதான ஆஜ்ஞா ரூபமா இருக்கக்கூடியதான வேதம். பெருமாளே அகிர்புத்தேசம் ஸ்மிருதிகளும் என் ஆக்ஞையே சாதிச்சிருக்க, அதுதான் நிஜாதேசம், பெருமாளுடைய ஆக்ஞையாய் ஆதேசமா இருக்கக்கூடிய வேதத்தை பிரம்மாவை சுட்டி பண்ணது மாத்திரம் கிருபா காரியம் அண்ணன், பிரம்மாவை சுட்டி பண்ணதோட மாத்திரம் நிறுத்திவிடல, அந்த பிரம்மாவுக்கு பிரணவ பூர்வகமான பிரம்மாண்டமான சகல வேதங்களையும் தானே பீடகபாட பிரதானார் பிரம குருவாகி உபதேசம் பண்ணார். ஜெயக்ரீவனா தானே இருந்து அவனுக்கு உபதேசம் பண்ணார். அதான் நிஜாதேசம் அப்படியா, அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு ஆதேசம் சொன்னாரு வேதத்துல. அதுல ரெண்டு விஷயத்தை சொல்லி வச்சார். வேதத்துல பகவானுடைய ஆதேச ரூபமா இருக்கிறது என்ன ஆதேசம்னா நியமனம். பகவானுடைய நியமன ரூபமா தன்னை அடைவதற்கு வேண்டிய உபாயத்தை அந்த வேதத்திலேயே சொல்லி வச்சார். அதுதான் என்ன பிரபத்யாவா பிரபத்யா சாட்சாத் பவா பஜன சிரசா பாபி சுலபம். இந்த பிரபத்திய தான் உபதேசம் எனக்கு வேதம். பிரபத்திய எங்க சுவாமி உபதேசம் எனக்கு மூக்கு ரூபாய் கரடவாகம் பிரபத்தியன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் பிரபத்தி சொல்லிட்டு பக்தி யோகத்தை 30 இடத்துல 32 இடத்துல பக்தி பண்ணுன்னு சொன்னது ஒரு 3 இடத்துலயோ 4 இடத்துலயோ தானே பிரபத்திய சொல்லிட்டு. ஆனா வேதம் பூர்த்தியா பிரபத்தியே சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த பிரபத்திக்கு ரெண்டு வேஷம் என்னன்னா சாட்சாத் பிரபத்தியா சாட்சாத் சாட்சாத் பிரபத்தியானா நேரடியான பிரபத்தி அதுக்கு சுதந்திர பிரபத்தின்னு பேர். பஜன சிரசாவா பக்தி யோகத்துக்கு அங்கமான பிரபத்தி அதுக்கு அங்க பிரபத்தி. அப்ப பக்தி யோகமும் கூட பிரபத்தி விஷயம்தான். பிரபன்ன உத்தேசம் பண்ணிதான் அந்த பக்தி யோகமும் சொல்லிது. அப்ப பிரபத்தியினுடைய பிரபத்தியில ஆர்த்திக்கக்கூடிய விஷயத்தினுடைய தாரதமியத்தினாலே அதுக்கு சாட்சாத்தமும் உப அங்கத்தமும் ஏற்பட்டு போயிடுறது. பிரபத்தி பண்ணி எம்பெருமான் இடத்துல மோட்சத்தையே ஆசிரியர் கேட்டான்னா அவனுக்கு சாட்சாத் பிரபத்தி நிற்கன்னு பேரு. பிரபத்தி பண்ணி பெருமான் இடத்துல பக்தி யோகம் நல்லபடியா நடக்கணும்னு பிரார்த்திச்சான்னா அவனுக்கு இந்த பக்தி எப்படிப்பட்டதான அங்க பிரபத்தி நிற்கன்னு பேரு. இப்படி ரெண்டு விதமா பிரபத்தியே தான் நிற்கிறது. இதுதான் வேதத்துல பெருமாளுடைய ஆதேசமாய் பெருமாளுடைய நியமனமாய் பிரம்மாதிகளுக்கு பரம கிருபையா பெருமாள் உபதேசம் பண்ணதாக இருக்குன்னார். பஜன சரசாவாபி சுலபம் முமுக்ஷு தேவேசம். முமுக்ஷு யாருக்கெல்லாம் மோட்சத்துல இச்சை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் முமுக்ஷுன்னு பெரு. தேவேகம் சமகம் அதிகச்சாமி சுலபம் சரணம். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை தேவதேவனான எம்பெருமானை அதிகச்சாமி சுலபம் ரொம்ப சுலபனான கரணம் என ரொம்ப சரண்யனான அகரண்ய சரண்யனாய் புகழுண்டில்லாதவனாய் இவனை தவிர வேற யாரும் எனக்கு புகழ் இல்லை அப்படிப்பட்டவனான சர்வேஸ்வரனை நான் சரணமாக பத்துறேன். உடனே என்ன கேள்வி வந்திருக்கு பெருமாளை சரணமாக பத்தணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி அந்த பெருமாள் எந்த பெருமாளை போய் சரணமா பத்துறது. பெருமாளோ 5 அவஸ்தையில இருக்க பல யூக விபவம் அந்தர்யாமி அர்ச்சேன்னு இருக்காரு. இப்ப முதலாழ்வார்களை போல மனசுல இருக்கக்கூடிய மனத்துள்ளான் மாகனதான் மாமலரால் தனத்துள்ளான மனசுல இருக்கக்கூடிய அந்தர்யாமி ரூபத்தையா பத்தணும். ஏன்னா உப்ப பிரம்ம வித்யைகள்ல எல்லா இடத்துலயும் சம்பர்க்க வித்தியன்னு ஒரு பிரம்ம வித்ய இருக்கு. அந்த பிரம்ம வித்யை தவிர்த்து மிச்ச பிரம்ம வித்யில அநேகமா ஹிருதய புண்டரீகத்துல இருக்கக்கூடிய அந்தர்யாமி சுரூபத்தை தான் உபாசனம் பண்ணணும் இருக்கு. அந்த பிரம்மோபாசன பிரகாரம் சொல்றதுக்கே பாத்ம சரீரக பரமாத்மோபாசனம் பரமாத்ம விசிஷ்ட சுவாத்மோபாசனம்னு ரெண்டு விதமான ஒரு உபாசனம் சொல்லி வச்சிருக்காங்க. அது ரெண்டு இடத்துல ரெண்டு உபாசனத்தையும் இந்த பரமாத்மாவை அந்தர்யாமியா உபாசனம் பண்ணணும்னு பக்தி யோகத்துல இருக்கு. அப்ப பக்தி யோகம் அந்தர்யாமி சுரூபத்தை உபாசனம் பண்ண சொல்றது. அப்ப பிரபத்திக்கு யாரும் ஆசிரியம் வைகுண்டன் கேசரனை ஆசிரியக்கணுமா இல்ல கஷீராத்திநாதன் ஆசிரியக்கணுமா இல்ல ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை ஆசிரியக்கணுமா இல்ல அந்தர்யாமி ஆசிரியக்கணுமா இல்ல அர்ச்சை ஆசிரியக்கணுமான்னு கேள்வி. அப்ப பிரபத்தவியமான தத்துவம் எது பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைன்னு 5 அவஸ்தை இருக்கு. 5 அவஸ்தையில நமக்கு ஆசிரியக்கிறதுக்கு எது சுலபம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஒன்னொன்னுக்கு ஒரு தோஷத்தை கல்பிச்சு தல்றான். பரிசேஷம் மன்றம் பரிசேஷம் மன்றம் என்ன வைகுண்ட நிகேதனை போய் ஆசிரியக்கலாம்னா போய் ஆசிரியக்கணுமோ இல்லையோ அவன் எங்க இருக்கான் வந்துறதுக்கு போக முடியுமா சமச பரஸ்தாதுன்னு இருக்கு. நான் சத்துர் தச்சடி கண்ணு வாக்கெல்லாம் போகாது மனசுக்கெல்லாம் எட்டாத ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்த தெரிஞ்சு இதை மித்தம்னே தெரியாத விஷயத்த நாம எப்படி நாம உபாசிக்கிறது. சரி விபவத்தை ஆசிரியக்கலாம் வியூகத்தை ஆசிரியக்கலாம் வாசுதேவ சந்தர்ஷன பிரத்யுன அனுருந்தாதிகள்லாம் இருக்காளே வியூகத்தை உபாசனம் தானே பாஞ்சராசர ஆகமம் சொல்றது அப்படி உபாசிக்கலாமே அப்படின்னா அதுலயும் கூட நமக்கு இதமித்தம்னு பகவத் சொரூபத்தை பத்தினம் தானே தெளிவு ஏற்படலாம். ஏன்னா நமக்கு எந்த விஷயத்த பிரத்யட்சமா நாம அனுபவிக்கலையோ அந்த விஷயத்த நமக்கு தெளிவு எவ்வளவு சொன்னாலும் ஏற்படும். கேட்டு சுரக்கா அது தவிர கருப்பா பச்சையா இருக்கும் உள்ளுக்குள்ள விதை இருக்கும்னா பார்க்காதவர்களும் அதை நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போறாங்க. அப்ப அதனால எது ஆசிரியத்துக்கு சுலபம்னா, இப்ப விபவாவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் ஆசிரிய சுலபமா இருந்திருக்காளேன்னா, வாஸ்தவம்னா எல்லாரும் சகல மனுஷன் நயன விஷயத்தாண்டகா பராவர நிகில மனோ நயனஹாரி திவ்ய சேர்த்திதானி குருவன் கீதா அவதாரம் மன்றச்சே பாஷ்யக்காரர் சாதிச்ச சகல மனுஷ நயன விஷயத்தாண்டகா ஒண்ணுமே செய்யாதவங்க கூட கண்ணால பார்க்கலாம்படி ராமகிருஷ்ணாதிகளை அவதாரம் பண்ணதெல்லாம் சத்தியம்தான். ஆனா அது சர்வகால சத்தியம் இல்லையே, சர்வகாலத்திலயும் இல்லையது. ஏதோ தாற்காலிகமா அந்த காலத்துல ராமனோட கிருஷ்ணனோட இருந்த காலத்துல இருந்தவர்களால பார்க்க முடியக்கூடியவனா இருந்தான். அப்படியே அவதாரம் வந்திருந்தாலும் எத்தனை கோடி கோடி ஜந்துக்கள் இருந்து எத்தனை போய் கண்ணனை பார்த்தது, எல்லாரும் பார்க்கலாங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணினா, அவதாரம் பண்ணினதோடைய காரியம் ஆயிடுச்சோ ஆகல. அப்ப இது தாற்காலிகமா இருந்துட்டு போயிடுச்சு, அதனால ஆசிரியனும் எல்லாருக்கும் கிடைக்கல. சரி, அப்ப அந்தர்யாமியை பார்க்கலாம்னா, அந்தர்யாமி ஒரு ஒரு கணமும் நம்மளோடய இருக்காரு நமக்கு தெரியுது தானே. உபநிஷத்தை வருத்தப்பட்டது, அந்தர்யாமி சொரூபத்தை தெரிஞ்சுக்காம திண்டாடுறோமேன்னு வருத்தப்பட்டது. எதா ஹிரண்ய நிதிம் நிகிதம் அக்ஷேத்திரஜாக உபரி உபரி சஞ்சரந்தி தன்ன விந்தேயும், இந்த ஹிரண்ய நம்மளுடைய மனசுக்குள்ள இந்த அந்தர்யாமி ரூபம் இருக்கே, இதை தெரிஞ்சுக்காம இதுக்கு மேலேயே போறான், இதுக்கு மேலேயே படுத்துக்கிறான், இவனோடையே படுத்துக்கிறான். சுசுப்தி ஏற்படுறது, சுசுப்தியில பரமாத்மா மேல படுத்துனாதான் சுசுப்தி ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்றது. பரமாத்மா மேல படுத்துன்னு இந்த சுசுப்தின்னு சொப்னம் இல்லாத தூக்கம் எல்லாம் ஏற்படுறது. ஆனா பரமாத்மா மேல படுத்துன்னு தெரிஞ்சுக்கலையே, அங்கேயே உட்கார்ந்து அழலாம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு அழலாம். எப்படின்னா, ஒரு புதையலுக்கு மேலேயே ஒருத்தர் குடுசைக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து தரித்திரனா இருந்திருந்தான், அவன் உட்கார்ந்து இருந்து அழற இடத்துல கீழே ஒரு அடித்தோம்னா அவன் ஜென்ம ஜென்மத்துக்கு வேண்டிய புதையல் இருக்கு, அதை தெரியலையோ இல்லையோ. அதே மாதிரிதான் நமக்கு ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மா இருந்துன்னா இருக்க, நத்தக்கல்ல சுத்தி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுன்னு சொல்லு மந்திர மேதடா நட்டக்கல்லு பேசுவோம் நாதனுள் இருக்கையும் சுத்த தட்டி தட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்னு கேட்டார் சிவவாக்கியம். சைவத்துல திருமணிபிரான் சைவரா இருந்த காலத்துல இந்த கேள்வி கேட்டு வச்சார், அந்தர்யாமி சொரூபத்தை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் திண்டாடுறியேன்னு. ஆனா திருமங்கையாழ்வார் தான் நமக்கு வழி சொன்னார், அதெல்லாம் போய் பறக்கிறத கிடைக்கிறத விட்டு நடந்து போறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படலாமா, ஏறார் முயல் விட்டு காக்கவன் போவரு. அர்ச்சாவதாரம் நமக்கு சுலபமா கிடைச்சிருக்கச்சு, இந்த அர்ச்சாவதாரத்தை விட்டு இன்னொன்னு போயா ஆச்சரியப்பா, தெரியாத ஒண்ணு போயா திண்டாடிருக்கணும், மற்ற மண்டையை உடைச்சிருக்கணும், கிடைக்காத ஒரு விஷயத்த போய் தேடிண்டு நம்ம எவ்வளவு தேடினாலும் ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஆத்மா பார்க்கக்கூடிய பரமாத்ம சுரூபத்தை பார்க்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா, உன்னுடைய இந்திரியங்கள்லாம் உன் வசத்துல இருக்கா, காவலில் புலனை வைத்து தலிதன்னை கடக்கப்பா என்று நாவலு தொழுதல் இருந்தோம் நமந்தவர் தலைகள் மீது. காவலில் புலனை வைத்துனா இந்திரியங்கள்லாம் பட்டி பூசாம வச்சு பார்க்க வேண்டிய விஷயமானார். ஆனா இந்த திருநாமத்துக்குள்ள சௌலபியம் என்னன்னா, இந்திரியங்கள் கண்ட இடத்துல போயின்னு இருந்தா கூட காவலில் அப்படின்னா காவலில் சத்தமியா இல்லாம காவல் இல்லாத புலன்களை கொண்டு ஓட்ட பாத்திரத்தை கொண்டு கூட பகவன் நாம சொன்னா அவனுக்கு மோதம் விழுந்து போவான். அதுக்காக திருஷ்டாந்த வேற சொன்னார், மொய்த்தவள் வினையில் நின்று மூணெழுத்துடைய பேரால் கத்திர பந்து முன்னே பராந்ததி கண்டு கொண்டான் இத்தனையும் அடியான இவ்வளவு பண்ணா போறோம். இரங்கணம் அரங்கனாய பித்தன் ரங்கநாதன் பெரிய பெருமான ஒரு பைத்தியம் இருக்கச்சு நமக்கு என்ன கவலை அப்படின்னு திருமல் தாழ்வார் காமிச்சார் திருமாலர். ஆக இப்ப ஒரு பிரபத்தவியமான தத்துவம், நாம எந்த தத்துவத்துல சரணாகதி பண்ணணுமோ அந்த தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சர்வ சுலபத்துவம் நாம் போய் நினைச்சா போய் ஆசிரியத்துக்கு உறுப்பா நமக்கு சுலபனானா இருக்கணும் அந்த திவ்யமான அந்த தத்துவம். அது வைகுண்டத்திலேறி உட்காந்து யாரு போய் அது போய் சரணாகதி பண்றது. அதனால சர்வேஸ்வரன் தன்னுடைய எளிமையினுடைய ஒரு பராகாட்டையா எளிமையினுடைய ஒரு எல்லை நிலமா வந்து நின்றுதான் அர்த்தார்த்தம். இந்த அர்ச்சாவதாரத்தை சரணாகதி பண்றதுதான் சேர்த்தம்னு குருவர்களுடையதான அபிப்பிராயம். ஆழ்வார்கள் எல்லாரும் இந்த விஷயத்துலதான் எழுந்திருக்க, அர்ச்சாவதாரத்துதான் திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகதி பண்ண, அர்ச்சாவதாரத்துலதான் திருமங்கை ஆழ்வார் ஆழங்கால்பட்டார். எல்லாரும் ஒரே ஏகதேசமா அர்ச்சாவதாரத்துடைய வைசிஷ்டம் தான் எல்லா ஆழ்வாரும் நமக்கு காமிச்சு கொடுக்கும். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எடுத்துட்டோம்னா எல்லாரும் இந்த திவ்யமங்கல விக்கிரகத்திலையும் அர்ச்சாவதாரத்திலையுமே ஈடுபட்டார்கள். பாஷ்யக்காரர் ஈராக அத்தனை ஆச்சாரியரும் அர்ச்சாவதாரத்திலே ஈடு அது ஈடுபாடு. அதுலயும் அர்ச்சாவதாரத்துக்குள்ளே சிரேஷ்டமான அர்ச்சாவதாரமா பிரபிரதமும் அர்ச்சையின்னு உண்டானது எதுன்னா, பெரிய பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகம் தான் முதன் முதல உண்டாச்சு. பெரிய பெருமானும் நம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம்னா அர்ச்சாவதாரத்திலே பிரதமமான முதல்ல அர்ச்சாவதாரம். அந்த திருமேனிடத்துல எல்லாரும் ஆட்டப்பட்டாங்க. ஆழ்வாராச்சாரியர்கள் அத்தனை பேரும் மண்டி கிடந்தார் ரங்கநாத் ரங்கநாதன் சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அர்ச்சாவதார திருமேனி தான் முத முதல்ல உண்டானது. தத்யலோகத்துல உண்டான திருதயுகத்துல உண்டானதான திருமேனி. அதனால அந்த திருமேனி இடத்துல ஆழங்கால் பட்டு போட்டோம். நல்ல தேசிகன் ரகசிய கிரந்தத்துல சாதிக்கிறச்ச சிவசாரத்துல ஒரு ஆச்சரியமா சாதிக்கிறது எங்க அப்படின்னா உத்தரகிருத்தியாதிகாரம் 15வது அதிகாரம் சிம்சாரத்துல இந்த அர்ச்சாவத சரணாகதி பண்ணணும் அப்படின்னா எங்க பண்ணணும், எங்க கைங்கரியம் பண்ணணும்? உத்தரகிருத்தியம்னா இவன் சரணாகதி பண்ணிட்டு யாருக்கு கைங்கரியம் பண்ணணும்? யார்த்த சரணாகதி பண்ணாலும் அவனுக்கு தானே கைங்கரியம் பண்ணணும். அப்ப யார்த்த சரணாகதி பண்ணணும், யார்த்த கைங்கரியம் பண்ணணும், உத்தரகிருத்தியம் யார்த்த பண்ணணும்ன்றதுக்கு ரொம்ப இருக்கிறார். அப்போது நித்திய சித்தே சதாகாரே சர்பவேஷ பௌஷ்கரா யஸ்யாஸ்தி சதா சத்தா கிருதயே சத்யாதௌ சந்நிதிம் ப்ரஜே. இது ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல பாரமேஸ்வரம் ஒரு சம்ஹிதை இருக்கு. அந்த பாரமேஸ்வர சம்ஹிதையில சொல்லப்பட்டதான வசனம். பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் என்று வரார். இது இந்த பரமேஸ்வர சம்ஹிதா ரீதியா தான் பெரிய பெருமாளுக்கு இன்னைக்கும் திருவாராதனம் பெரிய பெருமாள் கண்டருள்றார். அந்த சம்ஹிதை சொல்றது என்னுடைய ஆகாரம் எப்படிப்பட்ட ஆகாரம்னா என்னுடைய இந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்க நித்திய சித்தே என்னைக்கும் இருக்கு, ஒரு நாள் அழியாத சொரூபம் எனக்கு இருக்கு. தற்பரத்வேஷ இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல பரத்து அனுசந்தானம் பண்ணுவோம். கல்லாலையும் மண்ணாலையும் நான் பார்க்க பண்ண விக்கிரகம் தானே நினைச்சுக்காம அந்த விக்கிரகத்துல அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல பரத்துவத்தை அனுசந்தானம் பண்ணி எவன் பார்த்து எனக்கு திருவாராதனம் பண்றானோ எத்தியாத்தி சத்தா ஹிருதய எவனுடைய ஹிருதயத்துல எப்படி ஒரு பாவம் இருக்கோ அவன் பக்கத்துல நான் நின்று கேங்கிறேன். சத்யாதோ சந்நிதிம் பிரஜே அப்படின்னு என்னும் யதா சமுத்ராம்போதை உபோக்கியதாம் குழந்தைகளுக்கெல்லாம் சமுத்திர ஜலத்தோட சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி பெருமாளுக்கு ஆசீர்வாத சம்பந்த பக்கத்துல இருந்தா சந்தோஷமா இருக்கான். சொல்லுகிறபடியே ஒரு அதிகாரி விசேஷத்துக்கு சாநித்தியாதிகளை பண்ணின பரமே காந்தியான தன்னை உகந்து வந்து அர்ச்சாவதாரம் பண்ண இருக்கிற பெரு எம்பெருமான் பக்களிலே யாரிடத்துல கைங்கரியங்களை பண்ணணும், யாரிடத்துல சரணாகதியை பண்ணணும்னா அர்ச்சாவதாரம் பண்ணி இருக்கிற எம்பெருமான் பக்களிலே அர்ச்சாவதாரம் இருக்கக்கூடிய எம்பெருமான் பக்கத்துல சர்வாதிகாயிகா புண்ணியம் சந்தி சம்மந்திர பிம்பயோகோ என்கிற பூர்த்தியையும் இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்க்கறதே என்ன ஏற்படும் அப்படிங்கறத சொன்னார். என்ன பாவம் ஏற்படணும்னா இங்க படுத்துருக்கிறது ஒரு கல்லோ மண்ணோ இல்ல, சர்வாதிசாயி எல்லாத்த விட உத்கிருஷ்டமான ஒரு பரவஸ்து இருக்கு. ஷாட்டுண்ய பரிபூர்ணனான ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்ங்கிறதான ஆறு குணங்களாலே பரிபூர்ணனான ஒருத்தன் மந்திர மூலமாக அர்த்தகருடைய வாக்கிலிருந்து சொல்லப்படக்கூடிய துவாதசாட்சரம் இந்த கோவில பொறுத்தவங்க துவாதசாட்சரத்தினால் ஞாபகம். அந்த துவாதசாட்சரத்தினால துவாதசாட்சர முகமா வெளியில வந்து இந்த பிம்பத்துல சாணித்தோட இருக்கார் அப்படிங்கிறத தியானம் பண்ணணும். மந்திர பிம்பயோகோ என்கிற பூர்த்தி. அப்ப இந்த பிம்பத்துல பூர்த்திய பெருமாள் தன்னுடையதான ஒரு இது விடாம தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோட அவன் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷண ஆயுத மகிழ்ச்சி பரிஜன பிராண விசிஷ்டனா இப்படி சகல விசேஷன விசிஷ்டனா இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல நமக்கு சாணித்தியம்பத்தோட இருக்க. நம்ம பார்த்ததே பெரிய பெருமாள் ரெண்டு கையோட சேமிச்சிருக்கார். ஆனா இப்ப திவ்யாயுதங்கள்லாம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகங்கள்லாம் வேணா எல்லா திவ்யாயுதங்களோட கூடிட்டுதான் பெருமாள் சேமிச்சிருக்கார் என்கிற பூர்த்தியும். அது மாத்திரமில்ல ஆபீட பௌலி பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகான் யாது நஷ்யந்தி பின்பு நத்துவ பாதகம் என்ற பாவன சமத்துவத்தையும் சாண்டல்ய ஸ்மிருதி சாண்டல்யர் ஒரு ஸ்மிருதி பண்ணார். அந்த ஸ்மிருதியில நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க. நாம் பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணி முடியாத பாபங்கள்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கோமே. ஈவிலாத வெந்தீவனைகள் எத்தனை செய்தனன்னு சொன்னார் ஆழ்வார். இப்படிப்பட்ட பாபங்களை போக்கிக்கிறதுக்கு இதாவது சுலபமான வழி இருக்கான்னு கேட்டா அதுக்கு ஒரு வழியை சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்லப்பா, நீ கோவில் போ, பெருமாள் திருமடியிலிருந்து திருமடி வரணும் என்றார். நிதானமா சேவி சேவிச்சுன்னா பாபங்களா போயிடும். ஆ பீடம் மௌலி பர்யந்தம், பீடத்திலேருந்து ஆரம்பிச்சு பீட பர்யந்தமாக பஷ்யத புருஷோத்தமம், நீ சேவின்னு கூட சொல்ல பார்த்தா போரும், பஷ்யத புருஷோத்தமம் பாதகான்யாசு நஷ்யந்தி, அந்த உன்னுடைய பாதகங்கள்லாம் பார்த்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்திலேயே நாசமடையும். சிம்புன சுபபாதகான், சின்ன சின்ன சின்ன பாபங்களை பெரிய பெரிய பாபங்களே போறச்சு, சின்ன பாபங்கள்லாம் போறதுன்னு சொல்லணுமா? அப்படி இதை தெரிஞ்சுட்டு இதனால என்ன தெரியணும்னா, இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு இருக்கக்கூடியதான பாவனத்தம் ரொம்ப பாவனமானது. பார்த்த மாத்திரத்திலேயே நம்மளுடைய பாபங்களை போக்குறதுன்னா, காவேரி கங்கை முதலியதான நதிகள்ல ஸ்நானம் பண்ணாதான் பாபம் போகும் இருக்கு, இவன் பார்த்த மாத்திரத்திலேயே போறதுன்னா இது பாவன சமர்த்தம் இல்லையோ. நல்லா ஆழ்வார், என் தீர்த்தன என்னும் கோலமா மழகன் பணிமல்க இருக்கும் என்னுடைய கோமல தொழுந்து, தீர்த்த சப்தத்தை பெரிய பெருமாளுக்கு பிரயோகம் பண்ண. என்னும் சந்தர்ஜனாத் அகஸ்மாச்ச உம்சாம் சம்மூட சேததாம் யத்திலும் ஏது பலபாவத்தாலும் வரும் மதிமயக்கங்கள் எல்லாம் மருந்தாய் இருக்கிறபடியும். இந்த திவ்யமங்கல விக்கிரகம் பாவனமா இருக்கு, அது மாத்திரம் இல்ல, பெருமாள் பூர்த்தியா இருக்கு, பெருமாளுடைய சாநித்திய பூர்த்தியா இருக்கு, பாவனமா இருக்கு, இதெல்லாம் மாத்திரம் இல்ல, இந்த சம்சாரத்துக்கு இதுதான் மருந்து, வேற ஒன்றும் மருந்து எல்லாம் இல்லை. இந்த சம்சார வியாதி போகணும்னா இந்த சம்சார சம்பந்தத்தினாலே நமக்கு குவாசனையும் குச்சிதமான வாசனை, குச்சிதமான மயணங்கள், குச்சிதமான புத்திகள்லாம் ஏற்படுறது. அந்த குச்சிதமான புத்தியினாலே ஈஸ்வரனையே இல்லேன்னு அபலாபம் பண்றோம். இப்படி எவன் ஒருத்தன் ஈஸ்வரன் இல்லைன்னு அபலாபம் பண்றானோ அவனுக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கு, என்னன்னா பெரிய பெருமாளோ நம்பருமாள், நம்பருமாள் வீதியில ஏறி ஒரு தடவை போய் பெருமாளை சேவிச்சுட்டானா போதும். அதான் சொல்றாருங்க அகேஷ, எப்படி சந்தர்ஷனாது அகஸ்மாச்ச, இவன் போய் பெருமாளை சேவிக்கணும், வீதியில ஏறக்கூடிய பெருமாளுக்கு வீதியார வருவார்னு பேரு, வீதியார வருவாரே எங்கே போத கண்டியதே நாச்சியார் கேட்டுதான். இப்படி வீதியார வருவான போய் பார்க்கறதுக்கு பிரயத்தனம் பண்ணி போனவாள் சில பேர், அவளை பத்தி பேசல. அகஸ்மாச்சங்க எத்தையோ அந்த பக்கம் போனா போனா புறப்பாடு கண்டவழின்றிருந்தார், வீதி எழுந்தார், இந்த சாமிக்கு நல்ல அலங்காரம் பண்ணிருக்காளேன்னு பாக்கணும். அப்படி பார்த்தாதான், அப்படி பார்த்தா கூட இதெல்லாம் போகுதுனார். அகஸ்மாச்ச சந்தர்ஷனாத் அகஸ்மாச்ச கும்தாம் சம்மூட சேததாம், முட்டாள் புத்தி சம்மூட சேததா அப்படின்னா விபரீதமான புத்தியில வச்சிருந்துக்கா, சம்மூட சேததாம். இப்படி அகஸ்மாத்த பார்த்தா கூட அபலாபம் பண்ணி நிச்சயம் பண்ணி பேசுறானோ இல்லையா, அந்த பேச்சுக்கள்லாம் லயம் ரஜே, அதெல்லாம் லயத்தை அடைஞ்சு என்கிறபடியே பிரத்யாதி பிரமாண திரயத்திலும் இப்படி பிரத்யம் அனுமானம் சப்தம்ங்கிறதுனால இவனுக்கு ஹேதுக்கள் இல்லாத ஹேதுக்கள் எல்லாம் கல்பிச்சு இந்த பெருமாள் இல்லைன்னு அபலாபம் பண்ணிட்டு இவ்வளவு திண்டாடுறான். பெருமாள் இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சிரமப்பட, இருக்காங்கிறதுக்கு ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், ஆனா இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதனால ஆழ்வார் உடனில் உளன் அவனருவம் மிப்பருவுகள், உடன் அலனில் அவனருவம் மிப்பருவுகள்னு சாதிச்ச அந்த இடத்துல ஆறாயிரம் படி கருணம் அழகா காமிக்கிற. அப்ப நீ நீ நினைச்சதுக்கே இந்த பிரம்மம் பரமாத்மா இல்லேன்னு சொல்லணும் அவ்வளவுதானே, அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா இருக்குன்னு சொல்றான்னு வச்சுக்கோ, இப்ப பகவான் இருக்கான்னு சொன்னா பெருமாள் எப்படி இருப்பான், இருக்காங்கிற தன்மையோட இருக்கும். நீ இல்லைன்னு சொல்லிட்டியானா இல்லைங்கிற தன்மையோட இருக்கும். நீ நினைக்கிறது அவன் இல்லைன்னு சாதிக்கக்கூடிய விஷயத்த நினைக்கிறிய, அது ஒரு நாள் நடக்காது. நீ எப்படி வேணா சொல்லலாம், பெருமாள் இல்லை என்ற தன்மையை உடையவன் அப்படின்னு வேணா சொல்லலாம், அதனால சர்வேஸ்வரன் இல்லைன்னா சொல்ல முடியும். அதனால நீ நினைக்கக்கூடியதான துச்சத்தம், பௌத்தனை பார்த்து கேள்வி கேட்டார், நீ நினைக்கக்கூடியதான துச்சத்தம் ஒரு நாள் சித்திக்காது. உளனில் உளன் அவனருவம் இவ்வருவுகள், உளன் அலனில் அவனருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இவை குணம் உடமையில் உளனிரு தகமையுடன் ஒழிவிலன். அதனால சர்வத காலத்தில் சர்வேஸ்வரன் இருக்கத்தான் இருக்கான் அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணார் ஆளு. அப்ப இதெல்லாம் இருக்கெல்லாம் பரமௌஷதமா, இந்த மதிமயக்கங்களுக்கெல்லாம் பரமௌஷதமா இருக்கிறது எதுன்னா இந்த அர்ச்சாவதார திருமே. அதனால இவ்வளவு வைசிஷ்டியம் இருக்கச்சே இந்த பெருமாள் ஆசிரியிக்காம இன்னொருத்த போயா நீ பிரபத்தி பண்ண போறோம். ஏகதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் என்னும். அது மேல கீதையில யார் யார் எப்படி எப்படி என்ன ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு அதாவது மாதிரி நான் பலனை கொடுக்கறேன். மாரீசன் இன்னைக்கு மாணவ மாணவாஸ்திரத்தினால பிரயோகம் பண்ணி மாரீசனை தள்ளிவிட்டா அந்த காட்டுல வாசம் பண்ணிட்டுதான் ராவணன் வந்து நீ போய் மாயா மிருகமா போகணும்னு சொல்றதே சொல்றான். கிருஷ்ணா ஜினாம்பரம் தருஷம் ராமம் பாஷஹஸ்த மிவாந்தகம். பா ராவணா, என்னைக்கு குழந்தையா இருக்கிறதே என்ன தள்ளினாங்க, அன்னிலேருந்து ஒரு ஒரு மரத்திலையும் ராமனை பார்த்துட்டு இருக்கேன்டானு. அப்படின்னா பக்தி யோகம் வந்துருக்கா உனக்கு, எல்லாத்தையும் பாக்குற வஸ்து எல்லாம் பெருமாளா பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல. எப்படி பாக்குற ராமனா, பாஷஹஸ்தம் இவாந்தகம், கையில பாஷ கையில வச்சிருந்துட்டு யமனா பாக்கு. அப்ப யார் யார் எப்படி பாக்குறாளோ அவளுக்கு அப்படி எப்படி அனுகிரகம் பண்றது அவனுக்கு சுபாவம். இவன் பார்த்தது பார்த்த நாள்ல இருந்து யமனாவே பார்த்திருந்தான், சர்வேஸ்வரன் யமனாவே வந்தான். அதனால இவன் பார்த்ததுல தப்பே தவிர, இவன் ராமன ஆசிரவத்தலன் சரணாயத ரட்சகன் பார்த்திருந்தானா அவே பிரதானம் பண்ணிருப்பான். அன்னைக்கு ராவணன் தேர்ந்து கூட இவனை காப்பாத்தி விட்டுருப்பான். ஆனா அது பெருடைய பாபம், பெருமாளை இப்படி பாக்குறதே யமனா பார்க்க வச்சது மாரீசனுடைய பாபம். ஏ மாம் ஏ யதா மாம் பிரபத்தியந்தே, யார் யார் எப்படி எப்படி என்ன ஆசிரியிக்கிறார்களோ எப்படி என்னிடத்தை பிரபத்தி பண்றார்களோ தாம் ததைவ பஜம்யம், அவர்களுக்கு அப்படி அப்படியே இருந்து அவருடைய காரியத்தை பண்ணி கொடுக்குறேன். நான் அர்த்தாவதாரத்துல பண்ணா அர்த்தாவதார ரூபியாவே அது எனக்கு கைங்கரிய எனக்கு தன்னுடைய கைங்கரியங்களை ஏற்றுகிறார் அப்படின்ட்டு தமருகந்தது எவ்வுருவம் என்கிற பாட்டிலும் சொல்லுகிறபடியே அவான் மனதா அபரிச்சேத்தியமான ஆசிர பரதந்திரத்தையும். பெருமாளுக்கு அர்த்தாவதாரத்தில் இருக்கக்கூடியதான பெருமை என்னன்னா ஆசிர பாரதந்திரியம். சுவாமி புல்லலோகாச்சாரியருடைய ஒரு கிரந்தத்துல சாதிக்கிறார், சுவாமி பாவத்தை மாறாடி கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் இருக்க செய்தையும் சர்வாவிஷ்டங்களையும் கொடுக்கும்னு சாதிக்கிறோம். அவ போய் பெரிய பெருமாள் நம்பருமாளை போய் பார்க்கிறோம், பார்த்தா ஏதாவது பேசுறாரோ வாயத்தவன ஒரு வார்த்தை சொல்றதில்லை. எத்தனையோ ஏகாந்தமாக இருந்து பார்த்தாச்சு, லோகாந்தமா இருந்து பார்த்தாச்சு, வாயத்தவந்து ஒரு வார்த்தை பேசுறதில்லை. அர்த்தகாய இன்னைக்கு புறப்பாடாருது அப்படின்னு உடனே தூக்கி வச்சு பாதங்க சேர்த்து பெருமாளை கட்டுறா பிதாவும் காமிச்சு நிற்கிறார். அக்ஞரை போல இல்லப்பா இதெல்லாம் வேணாம் நான் நடந்தே வரேன்னு சொல்லிருக்கலாம், முல்லியம் வாகனத்து நானே வந்து ஏறிக்கிறேன்னு சொல்லிக்கலாம், முல்லியோ இவ சாத்தப்படி சாத்தினாலா சரி காமிச்சுன்னு உட்காந்துருக்காரு, ஒட்டுக்கால் ஒட்டுக்கை இழைக்கிறியா சரி வச்சு போங்கிற. இவ்வளவு போல அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் அதனால ஒண்ணுமே முடியாத மாதிரி அவன் நின்றுட்டான் இருக்க செய்தேயும். இதுல என்ன ஆயிடுதுன்னா சுவாமி பாவத்தை மாறாடி கொண்டு லோகத்துக்கெல்லாம் அவன் சுவாமி நாம் அவனுக்கு சொத்து. இன்னைக்கு அர்த்தாவதாரத்தை கொண்டுட்டார்னா இந்த சௌலபியத்தினால என்ன பண்ற, நமக்கு அவர் சுத்தா போயிடுற, நாம் அவனுக்கு சுவாமியா போயிடுவோம். போய் இப்ப இன்னைக்கு புறப்பாடு கண்டுற சமயம் வரும்னா கிளம்பி வர, இன்னைக்கு போய் படுத்துக்கும் இன்னைக்கு புறப்பாடு தான் கிடையாது உள்ளே வரும்னா உள்ள இருக்க. அதெல்லாம் இல்ல நான் முடியாது நான் புறத்து தான் வருவேன்னு சொல்றது இல்ல. மூணு நாள் சன்னதி திறக்கப்படாதுன்னா சரி திறக்க வேண்டாம் இருந்துட்டு போ, நானும் இருக்கேன் உள்ளுக்குள் உட்காந்து நிற்கேன்னு உட்காந்து நிற்கிறேன். அப்ப சுவாமி பாவத்தை மாறாடி கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் இருக்க செய்தேயும் சர்வாபீஷ்டங்களே. ஆனா கேட்கறவாளுக்கு கேட்கறத கொடுக்கறது ஒண்ணும் குறைச்சல் இல்லை, யார் யார் என்னென்ன கேட்டு வந்தாலும் அத்தனையா அவளுக்கு கொடுத்துட்டு சர்வாபீஷ்டங்களையும் கொடுக்கும்னு சொன்ன. அதுதான் அவாம் மனசா அபரிச்சேத்தியமான ஆசிர்த பாரதந்திரியம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஆசிர்த பரதந்திரம். அப்படி இவனுடைய இவ்வளவு பரதந்திரனா இருப்பானா நினைச்சு கூட பார்க்க முடியாது. கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா என்கிற ஆகர்ஷகத்தையும் சரியே பாக்குறதுக்கு ரொம்ப ஜெகநாதன் மாதிரி சூரிய ஜெகநாதன் மாதிரி பெருசு பெருசா இருந்தார்னா பயமுறுத்துற மாதிரி இருந்தார்னா தேவலாம் அப்படி இல்லையே. இந்த பெருமாளை பார்த்து எங்கனம் மறந்து வாழ்வேன் எங்க எழையேன் எழையேனேன்னு பண்ணும்படியான திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கிறச்சு. இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா என்கிற ஆகர்ஷகத்துவம் பாக்குறவால தன் பக்கம் இழுக்கக்கூடியதான திவ்யமங்கல விக்கிரகம் இவ்வளவு இருந்துருக்குன்னா இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு கைங்கரியம் பண்ணாம இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கிட்ட போய் சரணாகதி பண்ணாம வேற யாருக்கு போய் நாம் கைங்கரியம் பண்ண போறோம், வேற யாருக்கு போய் சரணாகதி பண்ண போறோம் யாரிடத்துல. இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் எப்படி பண்ணணும்னர், அது பண்ணக்கூடிய அர்ச்சகால் இந்த பெருமாளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சதீவ பிரிய பக்தாரம் ஜனநீவ அனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யமன் மித்ரம் மித்ரவல்லாலயேஸ்வரிம் எப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சமயம் சமீத பாஞ்சராப்த சமீதான் சொல்லிட்டு காண்டல்ய சமீத சொல்றது சதீவ பிரியபக்தா, அதாவது ஒரு காதலி உன்னுடைய காதலனை எப்படி பார்ப்பாளோ அது மாதிரி சர்வேஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னு. அது மாத்திரமில்ல, ஜனநீப தனந்தயம், ஒரு குழந்தைய பிறந்த குழந்தைய தன்னிடத்துல பால் சாப்பிடுற குழந்தைய தாயார் எப்படி பார்ப்பாளோ அது மாதிரி பெருமாளை பார்த்துக்கணும். ஆச்சாரியம் சிஷ்யவது, ஒரு ஆச்சாரியன் இடத்துல சிஷ்யன் எப்படி இருப்பானோ அது மாதிரி பெருமாளிடத்துல இருக்கணும். மித்ரம் மித்ரவது, ஒரு மித்ரன் இன்னொரு மித்ரனோடு எப்படி இருப்பானோ அப்படி பெருமாளை கொண்டாடணும். சுவாமித்வேன சுகுருத்வேன குருத்வேன சர்வதா என்னென்ன உறவா இருக்கார், நமக்கு சுவாமியா இருக்கார், சுகிருத்தா இருக்கார், குருவா இருக்கார், மாதாவா இருக்கார், பிதாவா இருக்கார், அப்படி நமக்கு சகல க்ஷேமங்களையும் பண்ணவனா இருக்கான்னு பெருமாள் அனுசந்தானம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, யதா யுவானம் யுவானம் ராஜானம் யதாச்சு மதஹர்ஷம், பெருமாள்கிட்ட அதனால ரொம்ப சுலபமா தோல்ல கைப்பட்டு உட்கார்ந்துள்ளமான்னு கேட்டார். அப்படின்னா நினைச்சுக்கூடாத, இவ்வளவு சுலபந்தான். அதுக்காக மேல சொல்ற யதா யுவானம் ராஜானம், ராஜா கூட கொஞ்சம் பொறுமையா போயிடுவான், இந்த ராஜகுமார் என்று காணும் அவன் போடுற ஆட்டம் தாங்க முடியாது. அப்ப ராஜாவாவது ஏதாவது நல்லதனமா சொல்லி ராஜாவை திருச்சிடலாம், ராஜகுமாரனை என்ன சொல்ல முடியும், அப்படி பெருமாள் தடுக்கணும். ஒரு ராஜகுமாரன் பழகினா எவ்வளவு ஜாக்கிரதையா பழகணுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா பெருமாள்கிட்ட பழகணும். இவ்வளவுதான் சதியா இருக்கார் பர்த்தா, சதியை பிரிய பர்த்தாரன்னு சொல்லிடுச்சேன்னு தோல் மேல கை போட்டு உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டா இதுதான் இருக்கக்கூடாது. பெருமாளை பார்த்தா எப்படி இருக்கணும்னா, அதுக்கு ஏதாச்சும் மதஹஸ்தினம், மதம் கொண்ட யானை பக்கத்துல போய் எவ்வளவு தைரியமா நிற்போமோ அவ்வளவு தைரியமா நிற்கணும் பெருமாள்கிட்ட. பெருமாள்கிட்ட நிற்கிறச்சு நாம் மதம் கொண்ட யானை கிட்ட நிற்கிறோங்கிறத புரிஞ்சுன்னு நிற்கணும். நம்மள என்ன பண்ணிடுவார், நான் என்ன என்ன மீறி பெருமாள் என்ன பண்ணிடுவான்னு நினைச்சுன்னு போய் நிற்கணும்னா தூக்கி எழுந்து, அதனால இந்த பாவத்தோட போகணும்னு காண்கிறார். யதாச்ச பிரியா அதிதிம் யோக்கியம் பகவந்தம் ததாச்சே, ஒரு ரொம்ப பிரியமான ஒரு அதிதி, அதுக்காக பயத்தோட இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு பிரியமான அதிதியை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவோமோ அது மாதிரி பெருமாளை ஆராதனை பண்ணணும்னு பிரமாணங்கள் ஸ்மிருதிகள்லாம் தொடரும். யதாச்ச புத்திரத்துவம் செய்தும் ததைவ உபகரே தரிம் என்கிறபடியே, அது ஓர் சம்பந்த கர்ப்ப பரத்த சோலவியாதிகளுக்கு அனுரூபமான விருத்தியை பண்ணவும். இப்படி அந்த எம்பெருமானுக்கு திவ்யமங்கல விக்கிரகோபேதனான எம்பெருமானுக்கு அர்ச்சாவதார ஆசக்தனா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும், அவனுக்கே நாம் கைங்கரியாதிகளை உத்தரகிருத்தியத்துல பண்ணணும்னு சீமத்தாரத்துல உத்தரகிருத்தியாதிகாரத்தை அப்படின்னா பிரபத்தவ்யே தத்துவே, அந்த பிரபத்தவியமான தத்துவம் எது நமக்கு இதுன்னா அர்ச்சாவதாரம்னு காமிக்கிறது. இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய வைசிஷ்டியம் காமிக்கிறது, அச்சாவதாரத்தை வைசிஷ்டியம் காமிக்கிறோம்னா லோகத்துல இருக்கக்கூடியதான வேற ஏதாவது இன்னொன்னு காமிச்சு அதை விட இது சிரேஷ்டம்னு சொல்லணும் இல்லையா. அப்ப லோகத்துல இருக்கக்கூடிய அவதாரங்களை முதல்ல எடுத்து காமிக்கலாமோ நினைச்சா, இந்த அவதாரங்களுக்குள்ளே சிரேஷ்டமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம், பேர்லயே கிருஷ்ணன் வச்சிருக்க, கிருஷ்ணன்னா கரிசனா கிருஷ்ணா, எல்லாரும் தன்வசம் ஈர்க்கிறதுக்காகவே கிருஷ்ணனா அவதாரம் பண்ண, அந்த கிருஷ்ணனா அவதாரம் பண்ண அந்த அவதாரத்தை விட உத்கிருஷ்டம் இது அப்படின்னா பெரிய பெருமாளா இன்னைக்கு சயனி செஞ்சுக்காரு. இந்த ரங்கநாதன் வேற அந்த கிருஷ்ணன் வேறன்னா நினைச்சுக்க வேண்டாம், வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளந்த வந்தானைன்னு ஒரு ஆழ்வா திருப்பான் ஆழ்வா இந்த கண்ணன் இந்த பெரிய பெருமாள் தான் சாட்சாத் கண்ணன் சொல்லித்தான். ஏன்னா இந்த லோகம் இந்த ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு, பெரிய பெருமாளை கண்ணனாயும் நம்பெருமாளை ராமனாயும் அனுசந்தானம் பண்றது. அத இவா மாத்திரம் இன்னி மனுஷன் இன்னிய மனுஷாவுடைய விஷயம் இல்லை, அன்னைக்கே தேசிகனுடைய காலத்துல தேசிகன் அப்படிதான் அனுசந்தானம் பண்ணிருக்க. இந்த பெருமாள் உத்தவர நம்பெருமாள் அக்ரே கிஞ்சித் புஜகசேனகா சுவாத்மனை வாத்மனத்தன் மத்திய ரங்கம் அமிர்தகத்தையே வர்த்ததே சாவரோதகான்னு அதுல வந்து பகவத்யான சோபானத்தை பத்தி கங்கன ஜியா கினாங்கைஹீனர், தான் ராமாவதாரத்துல சாத்தின் இருக்கதான நானுடைய வில்லுனுடைய நான் தழும் கூட பெரிய பெருமாள் நம்பெருமாள் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. பெரிய பெருமாள் அனுசந்தானம் பண்றச்சு பெரிய பெருமாள் தெருக்குறட்டிலே குணங்கினாரும்னு அவைய இதுல வந்து முனிவாகன போகத்துல காமிக்கிறோம். பெரிய பெருமாள் தூங்கினார்னா உங்க வெண்ணையோட வாசனை வருது அப்படின்னு காமிக்கிறது. அப்ப இப்படி பெரிய பெருமாள் கண்ணனாயும் நம்பெருமாள் ராமனாயும் அனுசந்தானம் பண்றதுன்னு பிராச்சீன காலத்துல இருந்து ஆழ்வாராச்சாரியருடைய காலத்துல இருந்து ஒரு அனுசந்தானம் இருந்துருக்கு. அதான் காமிக்கிறார் இந்த பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு. இந்த கண் இந்த கண்ணன் அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மை பெரிய பெருமாள் இருக்கு, அதனால கண்ணனுக்கோட சாமியம் இருக்கிறபடினாலே கண்ணனையும் பெரிய பெருமாளையும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் அனுசந்தானம் பண்றார். என்ன அப்படின்னா, விருந்தானீயா சோழகன் ரஜசுந்தரீனா அவதாரம் என்றார். ஏத நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராம நிகேதனஹா நாகபரியங்கள் உத்தரிஞ்ச கேகதோ மதுராம்புரியும் நாகபரியங்களை விட்டு மதுரைக்கு வந்தார். மதுரையை விட்டுட்டு திருவாய்ப்பாடிக்கு பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார். ஏன்னா மதுரையில அவதாரம் பண்ணியிருந்தா காப்பாத்த வேண்டியவா ரொம்ப சில பேர். யாரு யாரு? வசுதேவர், தேவகி, மாலாக்கார, அக்ரூரம், இவ நாளே பேர் தான் காப்பாற்றும். ஆனா இங்க வந்துட்டா திருவாய்ப்பாடியில எத்தனை லட்சோப லட்சம் ஜனங்கள், அத்தனை பேரை காப்பாற்றும். அதனால இந்த ஊருக்கு பிருந்தாவனம். பிருந்தாவனம், பிருந்தாவனம்னா பிருந்தாங்கிற சப்தத்தினால துளசிக்காருன்னு அர்த்தம் பண்ணுவா, பிருந்தாவனம் அப்படின்னு. இல்ல பிருந்தம்னா கூட்டம், பிருந்தம் பிருந்தமா அவனம், அவனத்தை அப்படின்னா அவத்தினா ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். கூட்டம் கூட்டமா ரட்சிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருந்த. எந்த இடத்துக்கு போனா கூட்டம் கூட்டமா நாம் ரட்சிக்கணும். ஒருத்தர்லாம் அவதாரத்துல ஒருத்தனையா தனித்தனியா காப்பாத்தி திண்டாடி போயிட்டு போன அவதாரத்துல போய் காக்காசுரனை காப்பாத்தினாரு, பாலியை காப்பாத்து, சுக்ரீவனை காப்பாத்தினார், விபீஷணனை காப்பாத்தினார். இனிமே ஒத்தனை தனியாவே காப்பாற்ற விடாது, இனிமே கூட்டம் கூட்டமா காப்பாற்றுவோம் அப்படின்னு திருவுள்ளம். அதனால அடுத்த அவதாரம் பண்றச்சு கூட்டம் கூட்டமா இருக்கிற இடத்துல காப்பாற்றணும்னு இருக்கலாம். பிருந்தமா இருக்கக்கூடிய இடத்த பிருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம். பிருந்தமா இருக்கக்கூடிய இடத்த அவனம் பண்றதற்காக, ரட்சிக்கிறதுக்காக பிருந்தாவனத்துக்கு வந்த பெருமாள் வந்த இடம் கூட்டமா காப்பாத்தின இடம்னு அர்த்தம். அது பிருந்தாவனம்ங்கிற சப்தத்து பிருந்தானியகா ஸ்வபஷயன்னு அவதாரத்துல, கிருஷ்ணாவதாரத்துல அந்த கூட்ட மடங்கு அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலம்னு காமிச்சார் நாச்சியார். இந்த கண்ணனை தவிர வேற ஒரு விஷயம் அவளுக்கு தெரியாதபடி பண்ணி வச்சார். பிருந்தாணி அந்த கூட்டம் மொத்த கூட்டத்தையும் அதுல இருக்கக்கூடியதான வயோவர்த்தர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நேற்றுக்கு பிறந்த இன்னைக்கு பிறந்த குழந்தை பரியந்தம் அத்தனையும் கண்ணனிடத்திலேயே வியாமோகம் பண்ணும்படியாக, பசுபக்ஷிகள் முதற்கொண்டு கண்ணனிடத்துல ஆதப்படும்படியாக பண்ணி வச்சு அந்த கூட்டங்களுக்கு வசீகரம் பண்ணிட்டு வசீகாரம் பண்ணிட்டு பிருந்தானியா ஸ்வபஷயன்னு அந்த கூட்டத்தை தன் வசமாக்கிண்டு, அப்ப கூட்டத்தையே தன் வசமாக்கின்றாரே விரஜசுந்தரிகளோட கதை. விரஜசுந்தரீனாம் பிருந்தாவனந்தர புவான் சுலபோ பூவ. இந்த விரஜசுந்தரீனாம் பிருந்தாணி, இந்த விரஜ பெண்கள் விரஜ யுவதிகளுடைய கூட்டங்கள் இருக்கு, இந்த கூட்டங்களை ஸ்வபேச வசையன்னு தன் வசமாக்கின்றார். அதனாலதான் இந்த பெண்டுகள்லாம் காத்தியாயினி விரதம் அனுஷ்டானம் பண்ண போச்சு. இது திருப்பாவைக்கு அதான காரணம். காத்தியாயினி விரதம் அனுஷ்டானம் பண்ண போய் இந்த கோபர்களுக்கு மழை பொழியணும்னு கேட்கணும். அதுகள்லாம் அது கேட்கல. பூயான் நந்த சுதப்பதிகின்னு அத்தனையும் கேட்கும்படியாக தன்னுடையதான திவ்யமங்க திவ்யமான சேஷ்டிதங்களாலே, தன்னுடையதான பால லீலைகளாலையும், தன்னுடையதான திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய காந்தியினாலையும் எல்லாரையும் தன் வசமாக்கி வச்சிருந்தார் பிருந்தாவனத்து. பிருந்தாவனாந்தர புவாம், இது வனாந்தர பூமி, ஒரே காடு பூமி. இந்த காட்டு பூமியில இருக்கக்கூடிய ஸ்திரீகளை கூட மோகிக்கும்படியாக, ஏன்னா நகரத்தில் இருக்கிறவர்களோட காட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கடின பிரகிருதிகளா இருக்கும். இப்படி கடின பிரகிருதிகளான பிருந்தாவன சுரசுந்தரிகள், பிருந்தாவன பிரஜசுந்தரிகளை கூட தான் வசமாக்கி இருந்துக்கணும், வசமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண அவதாரம் பண்ண. அவளை விட கடின பிரகிருதிகள் நாம் எல்லாம். அதனால நம்ம வசமாக்கிக்கணும்னு பெரிய பெருமாள் இருக்கும். அவர்களுக்கு ரொம்ப சுலபனாயிரான அவரால் புடையுண்ணும் மாயப்பிரான என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயக்கரவி மயர் வருத்தேனேன்னு ஆழ்வார் காமிச்சாரல்ல. அப்ப ஆயர்பிரானால் அவரால் புடையுண்ணும், இந்த புடையுண்ணுதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மள ஈட்ட காமிக்கிறார். இந்த ஆயர்களுக்கு எல்லாம் என்ன சுவாவம்னா காத்தால எழுந்துடணும், முக்கியமா ஒரு வேலை பார்ப்பலாம். கண்ணனை கூப்பிட்டு முதுகில் அடிப்பாள், அதுக்காக அவாளுக்காக முதுக காமிச்சுன்னு நிற்பார் அவ அடிக்கிறதுக்காக. அப்ப அதுக்குதான் புடையுண்ணுதல்னு பேர். ஆயர்பிரானால், ஆயர்பிரானார் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரான். இப்படி ஆச்சரியமான சேட்டுதம். ஆசிரியர்களை அடிக்கணுங்கிறதுக்காக அடி வாங்கிக்கிறதுக்கு முதுக காமிச்சுன்னு போயில் என்னன்னு இல்லை. அப்ப இப்படி தன்னுடைய சௌலபியத்தினுடைய ஒரு பராகாட்ட, அதனால எத்திரம் ஒருவனோடு இணைந்திருந்து ஏங்கிய எழுவன் அனுசந்தானம் பண்ண ஆழ்வார் மோகித்து போனார். இவ்வளவு சுலபனா இருக்கணுமா? நீ சுலபனா இருக்கேங்கிறதுனால மனுஷர்களுக்கு கண்காணலாம்படியா மனுஷ சஜாத்தியா வந்து அவதாரம் பண்ணா போறாதோ? இப்படி ஒரு யசோத கற்றத்துக்கு கட்டுண்டு இடுப்ப காமிச்சுண்டு இணைந்து இருந்து ஏங்கிய எழுவு இப்படி அழுது நின்ற இப்படி நிற்கணுமான்னு கேட்ட. விருந்தா விருந்தா மனாந்தரபுவம் புவான் சுலபோ பூவ, அவர்களுக்கு எல்லாம் சுலபனா இருந்தான். அதெல்லாம் கால விசேஷத்துல. இன்னைக்கு என்னாச்சு சுவாமி, அன்னைக்கு வர்க்கசுந்தரிகளுக்கு அவன் சுலபனா இருந்ததுனால எனக்கு காரியகரமோ இல்லையே? நான் எங்கேயோ இருக்கேன், திருவாய்ப்பாடி எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன், எனக்கு காரியகரமாறதுக்கு காரியம் பண்ணிருந்தாலும் சொல்லுவாங்க ஆசிரியக்கிறேன்னு. அதுக்கெல்லாம் சொன்னார், சீமா அசேஷ ஜனசங்கிரகனாய சேதே. அன்னைக்கு அந்த ஸ்ரீமான்னா இந்த ஐஸ்வர்யம், எந்த ஐஸ்வர்யம், ஸ்ரீரங்க ஸ்ரீ இருக்கோ இல்லையா, இந்த ஸ்ரீய புத்தன்னு வந்தாரோ இல்லையா ஸ்ரீமான் அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீங்கிற ஐஸ்வர்யத்தை உடையவனாய் மிச்ச ஐஸ்வர்யங்களா இருக்கட்டும், நித்திய விபூதி இருக்கட்டும், லீலா விபூதி இருக்கட்டும், இந்த லீலா விபூதியிலேயே விலட்சணமான ஒரு விபூதியான ஸ்ரீரங்க ஸ்ரீ இருக்கோ இல்லையா, அந்த ஸ்ரீய உடையவன் ஸ்ரீமான். அந்த ஸ்ரீமான் அசேஷே அசேஷ ஜனசங்கிரகனாய, இந்த ஒருத்தம் விடாம நமக்கு விஷயமாகணும், நம்மளுடைய பார்வைக்கு விஷயமாகணும். நீ கோவிலுக்கே வராட்டி பரவாயில்ல, ஊர்ல ஒரு மூலம் முடுக்கு இடம் இல்லாம எல்லா இடத்தையும் தான் போய் அவனுக்கு சேவை சாதிச்சு. இந்த ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டா அவன் ஏதாவது ஒரு வியாஜத்துல பெருமாளை சேவிச்சுக்கும், சேவிக்காம ஒருத்தனை இருக்க முடியாது. அப்படி ஆசிரியரிடத்துல ஒரு வியாமோகம் பெருமாள். அசேஷ ஜனசங்கிரகனாய சேதே, இவா வந்த இவாளுக்காகவே நமக்காகவே இந்த அச்சேத அத்தனை சேதனங்களும், மகா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான அஞ்ஞானிகளான சமஸ்த சேதனங்களும் உத்தாரணம் ஆகணுங்கிறதுக்காகவே சேதே படுத்துட்டான். நீ எத்தனை நாள் படுத்துட்டு போறான் அப்படின்னு கேட்டுட்டார். இதுல வந்து முனிவன் அமரநாதிபுரான் வியாக்கியானத்துல பெரியவாச்சாம்பிள்ள இது சொல்ற பெருமாள் எத்தனை நாள் இங்க வந்து படுத்துட்டுப்பான், ஒரு மாசமா ரெண்டு மாசமா ஒரு கல்பமா, இல்ல இந்த சம்சாரத்தில் கிழங்கெடுத்தால் அல்லது மேல வைகுண்டத்துக்கு போகப்பட்டோன்னு படுத்துட்டுக்கணும். இந்த சம்சாரத்தை வேரோட குடுங்கிட்டு போகணும், இனிமே மோட்சத்துக்கு போக வேண்டியவா யாரும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு காலம் ஏற்படுறதோ இந்த சம்சாரத்துல தாவத்தறையந்து இங்க படுத்துட்டு. அதான் அசேஷ ஜன சங்கிரகனாய, அத்தனை பேரையும் தன் வசத்துல ஆக்கிக்கிறதுக்காக சேதே பயணிச்சிருக்கி பண்ண சேதே ரங்கே குற்ற சேதே படுத்துருக்கான்னு சொல்றார். எத்தனையோ ஊர்ல கிடந்துருக்காரன், அப்ப இட கிடந்ததெந்த ஊரகத்து அப்படின்னு வரிசை ஆழ்வார் எந்தெந்த ஊர்லாம் படுத்துருக்காருன்னா லிஸ்ட் போட்டாரு. அப்ப எந்த இடத்துல சேதே, எந்த இடத்துல படுத்துருக்காருன்னா ரங்கே சேதே ஸ்ரீரங்கத்துல படுத்துருக்காரு. ஸ்ரீரங்கத்துலாம் படுத்துருக்காரு, ஸ்ரீரங்கத்துல எங்க படுத்துருக்காரு, புஜங்க சயனே ரங்கே புஜங்க சயனே சேதே. ரங்கத்துல ஆதிசேஷனுடைய கல்பத்துல சிந்தாமணி யுகோத்ராந்தம் உச்சங்கே அனந்த மோகினகான் பராசரப்பட்டர் வர்ணிக்கிறாரு. இப்படி ஒரு ஆதிசேஷனுடைய கல்பத்துல சேக கல்பத்துல சயனிச்சிருக்கார் புஜங்க சயனே. யாரு படுத்திருக்கார், இந்த மகாபுஜங்கா, இந்த ஆதிசேஷனுக்கு பாம்புகளுக்கு எல்லாம் விஷம் இருக்கும்னு தெரியும், ஆனா அந்த பாம்புகளை விட இவனுக்கு விஷம் ஜாஸ்தி. மகாபுஜங்கா இது பெரிய பாம்பு, ஏன்னா இதுக்கு என்னடா விஷம்னு கேட்டா எல்லாத்தையும் விஷமமா தன்னுடைய விஷமமான சிரிப்புனால எல்லாரையும் தன் விஷம் ஆக்கிட்டு அத்தனை பேரும் இவனை பார்த்தா மயங்கி போயிடும். பாம்போட விஷம் நம்மளுடைய சரீரத்துல ஏறினாதான் மயக்கம் பட்டு போய் விழுவோம். ஆனா இந்த விஷம் இருக்க, படுத்திருக்க விஷம் இருக்க, இந்த விஷம் தான் நம்மளை கொத்த வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளை ஸ்பரிசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளை பார்த்தாலே நாம் மயங்கி போயிடும். அப்ப படுத்துற பாம்பு விஷமா, இத படுக்கையா இருக்கக்கூடிய பாம்பு விஷமா, இல்ல படுத்துருக்கவன் விஷமா? ஆனா ஒரு கவி சொன்னான், என்ன ஹாலா ஹாலோ நைவ விஷம் விஷம் பிரமாணம், பிராட்டி விஷமா இல்ல ஆலஹால விஷம் விஷமா, ரெண்டும் பிராட்டியும் ஆலஹால விஷமும் சமமா ஒரே இடத்துல இருந்து அமிர்த மதனத்துல உற்பத்தி ஆனது. அப்ப எதிரா விஷம்னு கேட்டான். உன்னே சொன்னா விஷம் பிரமாண, பெரிய பிராட்டி தான் விஷம் தான். எப்படி இப்படி சொல்லலாம், உத்ரேஷாலங்கார் எப்படி இப்படி சொல்லலாம்னு கேட்டா, சொன்னா நிபிய ஜாகிரதீத்தம் சிவகா, அந்த விஷம் வந்தது அதை சிவன் சாப்பிட்டான், அண்ணா கொட்ட கொட்ட முடிச்சிருக்கான். இவள் விஷம் வந்ததுக்கு அப்புறம் மேல என்னமோ உச்சேஸ்வரம் வந்து என்னமோ கல்பத விஷயம்லாம் வந்தது, கடைசியா மகாலட்சுமி வந்தா இவளை கைய பிடிச்ச பெருமாள் கைய பிடிச்சார். அவ்வளவுதான் மாத்து, அவ்வளவுதான் ஆச்சு. அங்கேயே சொந்த சீராப்தியை விட்டு எடுத்துதான் மயங்கி படுத்துட்டாரு. அப்ப எதிரா விஷம்னு கேட்டான், அவன் குடிச்சவன் முடிச்சிருந்துட்டான அது விஷமா, தொட்டதுக்கே ஸ்பிருஷன்யமாம் நித்ரையா முகுர்கரிகின், தொட்டதுக்காக படுத்து கிடக்கானே அவள் அது விஷமா. அதனால ஆலாகாலோ நைவ விஷம் விஷம் பிரமாணம், ஆலஹால விஷம் இல்ல பிராட்டி தான் விஷம், அது ஒரு சாட்டுவா சொல்றோம். அதனால பிராட்டி விஷமான்னு நினைச்சுக்க வேண்டாம், அது மாதிரி இங்க மகாபுஜங்கஹான் மகாபுஜங்கனா இது பெரிய பாம்பு. இந்த ஆதிசேஷன் அப்படி இது பெருசு. ஏன்னா இதோட பாம்புடைய விஷமோ குத்தினா நம்மளுடைய ரத்தத்துல கலந்துதான் மயக்கத்தை கொடுக்கும். இது பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு மயக்கத்தை கொடுத்து வேற ஒரு விஷயத்திலையும் கால் தாழாதபடி உடலுடன் குருகுமாலோ இன்றீகேன் உலகத்தீரேன்னு கேட்டா பண்ணுது. அப்படிப்பட்டதான விஷம். அது மாத்திரம் இதுக்கு ரெண்டு கண் இருக்கு. லோகத்துல யமன் ஒரு யமன் தான் இருக்கான்னு பிரசித்தம். ஆனா ஆழ்வார் ரொம்ப பிரவிச்சு போயிடுற. லோகத்துல ரெண்டு யமன் இருக்கானோன்னு கேட்டார். ஏழைய ராபியும் இணை கூற்றங்களோ இணை கூற்றங்கள். இணை கூற்றங்கள் ஒரு ஜோடி யமன் இருக்கு. இந்த ஒரு ஜோடி யமன் சேர்ந்து என்ன பண்ணிட்டுனார், ஏழை யராவியும் எங்களை போல அபலைகளார்களுடைய பிராணனம் பறிச்சு வாங்கிடுறது. அது எதுனார், ஆழியன் கண்ணபிரான் திருக்கண்களோ அரிய கண் பெருமானுடைய கண்கள் தான் யமன். ஏன்னா என்ன அந்த கண்ணை பார்த்துட்டேன்னா தாமரை கண்களுக்கு அத்து தீர்ந்துள்ளது. அது தவிர வேற ஒன்றும் தோண மாட்டேங்கிறது. அப்ப இப்படிப்பட்ட தாமரை கண்களை கரியவாக பட பிறந்து மிளர்ந்து செவ்வறிவோடைய நீண்ட பெரியவாய கண்கள் இருக்கிறது. இது விஷமா பாதிசேஷனுக்கு விஷமா. புஜங்கே சயனே புஜங்க சயனே சேதே இந்த மகாபுஜங்கா ஸ்ரீரங்கே புஜங்க சயனே ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷனுடைய தல்பத்துல சேதே சயனிச்சிருந்துதான். அவன் யாருன்னா மகாபுஜங்கா நம்மளுடையதான பெரிய பாம்பு. நம்மள எல்லாம் தன்னுடைய பார்வையாலேயும் திவ்யமங்கல விக்கிரகமான தன்னுடைய திருமேனி காந்தியினாலேயும் வேறொரு விஷயங்களை கால் தாழாதபடி தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினாலே பண்ணி உபதேசம் பண்ணி பண்ணி வைக்கிறவன் அல்லன். அண்ணனை போல கிருஷ்ணாவதாரத்தை போல உபதேசம் பண்ணினான் அல்லன். தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினாலேயே தன்னுடைய ரூப சௌந்தரியத்தினாலேயே இப்படி பண்ணி வைக்கக்கூடிய சுபாவம் இருக்கும் இல்லையா. அதனால சேதே மகாபுஜங்கா த மகாபுஜங்கா விடஸ்ரீமான் நாராயணான் காமிச்சா வியாக்கியானம். இப்படி திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. இந்த திவ்யமங்கல விக்கிரகம் தானே நமக்கு பிரபத்தவியமான தத்துவம். அதனால பிரபத்தவியமான தத்துவங்கிறத இனிமே நாம் யாருக்கு சரணாகதி பண்ணணுங்கிறத நிர்தாரணம் பண்ணி சொன்னார். எந்த எம்பெருமான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி மிருகசுந்தரிகள்னா தன் வசமாக்கினா அதே எம்பெருமான் தான் பெரிய பெருமாளா வந்து எல்லா சேதனா சேதனங்களையும் தன் வசமாக்கிக்கணுங்கிறதுக்காக இந்த ஊர்ல சயனிச்சிருக்கான். மகா கிருத்ரிமம். என்ன கிருத்ரிமம் உனக்கு இருக்குன்னா நம்மளுடைய நம்மளிடத்துல இவனுடைய அபிப்பிராயத்தை வாயை திறந்து சொல்றது கிடையாது. அர்ச்சா சமாதியை கலைச்சிருந்து நீ என்ன சேர்ந்தவன் என்னோட வந்துடுவோன்னு வாயை திறந்து சொல்றது இல்ல. ஆனா நான் தன்னை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாதபடி பண்ணிவிட்டேன். இந்த பெருமாளை சேவிச்சுட்டா இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு ஒரு துர்ப்பபாவம் உண்டு. இந்த ஊர் பெருமாளை சேவிச்சுட்டா நம்ம பெரிய பெருமாளையும் நம்ம பெருமாளையும் சேவிச்சுட்டா மிச்ச பெருமாள்னா பெருமாளாவே எடுத்துக்க மாட்டேன். அது அனுபவபூர்வகமா யார் யார் ஸ்ரீரங்கத்துக்காரால கேட்டா அவாவா இருக்கு. அவ காஞ்சிபுரத்துக்காரால கேட்டா காஞ்சிபுரம் பெருமாள் தான் ஒரு திம்பா. திருப்பதி திருவேங்கடமுடையான் ஈடுபட்டவா திருவேங்கடமுடையான் தான் ஒரு திம்பா. அது அந்தந்த பெருமாள் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சோபையினாலே இப்படி அவளை பண்ணி வைக்கணும். அதனால தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்பருமாடும் அதை பண்ணி வைக்கணும். அந்த சுவாவம் இருக்கும் இல்லையா. இதுக்காகவே இந்த பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுன்னு காமிக்கிறார். புஜங்க சரியனே மகாபுஜங்கிற ஸ்லோகத்துல ஆச்சரியமான இந்த பிரபத்தவியமான தத்துவம் என்னங்கிறத காமிச்சு கொடுத்தார். பிருந்தானீயன் பிரபத்தவியமான தத்துவம் என்னது சுவாமி இந்த ஸ்லோகத்துல காமிச்சார். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. Thank you.